శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. ఎల్లార్కు నమస్కారం. స్వామి నిగమాంత మహాదేశికన్ అరుడియ అభీతి స్తవతనుడయ అర్థంగలై నాం అనుభవిప్పోం. స్థితే మనసి విగ్రహే గుణిని ధాతు సామ్యే సతి స్మరేదఖిల దేహినం య ఇహ జాతు చిత్వామజం తయైవ ఖలు సంధయా తమథ దీర్ఘ నిద్రావశం స్వయం విహిత సంస్మృతిర్నయసి ధామ నైశ్రేయసం. శ్రీ అభీతి స్తవం 6వ పద్యం. இந்த பத்தியத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு பல மணி நேர அவகாசம் தேவை. எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்தப்போ பூமி பிராட்டி எல்லா ஜீவர்களும் உயிர்ந்து போக வேணுன்ற ரீதியில் என்ன உபாயம்னு கேட்க பகவான் உபதேசம் பண்ணி கடைசியாக இந்த வராக சரம ஸ்லோகம்னு 2 ஸ்லோகத்தை கொடுத்து அருளினான். స్థితే మనసి సుస్వస్థే శరీరే సతి యోనర ధాతు సామ్యే స్థితే స్మర్థ విశ్వరూపం చ మామజం తదస్తం మ్రియమాణం తు కాష్టపాషాణ సన్నిభం అహం స్మరామి మద్భక్తం నయామి పరమాం గతిం. ఇంద వరాహ చర్మ శ్లోకం దా ఇంద పద్యత్తుల ఇంద 6వ పద్యత్తుల సబ్జెక్ట్ మ్యాటర్. స్వామినుడి ఒక శైలి పారంగో అంత పదంగల్ అప్పుడే స్థితే మనసి அப்படியே இந்த பதங்கள் இங்கே பயன்படுத்தியிருப்பார். அந்த வராம வராக கர்ம ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பதங்கள் இங்கே பிரயோகம் பண்ணியிருப்பார். தாது சாமியே எல்லாமே இருக்கும். அதில் துவாமஜம் அங்கே மாமஜம் போட்டிருப்பார், இங்கே துவாமஜம் போட்டிருப்பார், அங்கே விஸ்வரூபம் போட்டிருப்பார், இங்கே அகில தேகியம்னு அந்த பதத்தை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கார். இப்படி இந்த ஸ்லோகத்துக்கு வராக கர்ம ஸ்லோகத்துக்கு சுவாமி ரகசிய கிரந்தமே பண்ணியிருக்கார், ரகசிய சிகாமணின்னு. அதனால் இதனுடைய ரொம்ப அர்த்தகர்பிதமான ஒரு பத்தியம் இது. நாம் இதனுடைய அர்த்தத்தை மேலோட்டமாக பார்க்கலாம், கொஞ்சம் சம்ஸ்கிருதத்தோடு இந்த அர்த்தத்தை அனுபவிக்கலாம். முந்தின ஸ்லோகத்தில் அநாயத்தி நமஸ்கதி ஸ்மரதி பக்தி பரிஹேதிவான்னு அந்த மாதிரி ஸ்துதி பண்ணுறதோ அல்லது பிரதட்சிணம் பண்ணுறதோ பெருமாள் நாமத்தை சொல்கிறதோ இதுவே போரும், பயம் போயிடுன்னு சொன்னால் அதுக்கு என்ன தாத்பரியம்னு கேட்டால் அவைகள்லாம் ஒரு உபாயத்தில் மூட்டிவிடும், பிரபத்தின்ற உபாயத்தில் மூட்டிவிட்டு பயத்தை போக்கிவிடும். சரி, இப்போ பிரபத்தியானது அதுக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்கா, சம்சாரமாகிற பயத்தை அது போக்கிவிடுமா? குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நம்முடைய ஆத்மா சரீரத்தை விட்டு பிரியும்போது, அதாவது மரண தசையில் ஒரு பயம் ஏற்படும். நாமே விவகாரத்தில் அடிக்கடி சொல்கிற வழக்கம் உண்டு, ஒரு மரண பயம் அப்படின்ட்டு. அந்த பயத்தை பிரபத்தி போக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக போக்கும். அதுதான் இங்கே சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அந்திம ஸ்மிருதின்றது பக்தி யோகத்துக்கு தேவை. எம் பாபி ஸ்மரண் கீதையில் பகவான் சாதிச்சிருக்கான். பிரபன்னாளுக்கு அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லை. அவசியம் இல்லைன்னு சொன்னால் பகவானே அதை கொடுத்து ஆசிண்ட போகிறான்னு தாத்பரியம். ஆழ்வார்கள் எல்லாமும் தங்களுடைய தமிழ் பிரபந்தமோ அல்லது சம்ஸ்கிருத கிருத்தியங்கள் கிருத்தியிலையோ இதே அர்த்தத்தை அவள் அங்கே அனுசந்தானம் பண்ணியிருக்கா. என்னால் அப்பவும் நினைக்க முடியாது, நான் இப்பயும் நினைக்கிறேன். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே திஷது விஷது மானச ராஜஹம்சா பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தேன். குலசேகராயவர் சொல்கிறார், பிராணப்பிரயாண சமயே இந்த பிராணெல்லாம் கிளம்பச்சே எங்கிருந்து உங்களுடைய குதஹ தே ஸ்மரணம், அதனால் இன்றைக்கு என்னுடைய மனதானது உங்களுடைய திருவடியில் ஈடுபடுட்டுன்னு மேக சதிக்கிறார். பெரியாழ்வாரும் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விழத்து துணையாக நின்றேன் அப்படின்ற பிரபந்தத்தில் 4வது 10வது 10வது திருமொழியது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே அப்படின்னு அங்கே சாதிக்கிறார். அரங்கத்தரவணை பள்ளியானேன்னு ரங்கநாதன மங்களாசாசம் நினைச்சு அந்த அந்த அர்த்தத்தை அங்கே அவர் காண்பிக்கிறார். அது மாதிரி நம்ம பிரபத்தியை முடிந்த வரைக்கும் நம்முடைய உடலும் மனதும் நன்றாக இருக்கும்பொழுதே பிரபத்தியை அனுசந்தானம் பண்ண வேண்டும். ஏன் கேட்டால் இது ஞான விசேஷம். அந்த ஆச்சாரியன் அப்பொழுது நமக்கு ஞானத்தை ஏற்படுத்துகிறார். நமக்கு பூர்ணமாக ஞானம் இல்லாட்டி கூட அந்த பிரபத்தியினுடைய வேலையில் ஆச்சாரியன் நமக்கு பிரபத்தினா என்ன, பகவான் நம்மை எப்படி ரட்சிக்கிறான், நாம் என்ன பண்ணணும், பிரபத்தினுடைய அங்கங்கள் என்னன்றதை சொல்லி கொடுத்து பண்ண வைக்கிறார். அப்போ நம்முடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருந்து மனசும் சீராக இருந்தால் தான் அந்த சமயத்துக்காவது அந்த புத்தியில் போய் அது பிரதிஷ்டிதமாகுது. அப்படி ஒருத்தன் அந்த உடம்பும் மனசும் சீராக இருக்கச்சேவே அந்த பிரபத்தியை பண்ணிட்டான்னு சொன்னால் அவனுடைய இதையே வியாஜமாக வச்சுட்டு பகவான் வந்து தயவ கழு சந்தையான்னு சொல்ல போகிறார். அவனுக்கு கடைசி அந்திம இதில் அதை கொண்டு அவனை பரமபதத்திற்கு பகவான் அழைத்துச் செல்கிறான் அப்படின்னு அழகாக சாதிச்சிருக்கார். இதில் நயசி இதான் கிரியாபதம். நயசி நீ நைனு தாத்து அது கொண்டு போகிறது. இது மத்தியம புருஷக ஏகவச்சனம். துவம் நயசி கலு அப்படின்னா இந்தீர்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். நீ கொண்டு போறியோன்னோ அப்படின்னு சொல்கிறோமோ, நீ கொண்டு தான் போகிறேன்னு அர்த்தம், நீ ஆயிஷண்டு போறியேன்னு அர்த்தம். நயசி கலு எங்கே தாம, தாமனா இருப்பிடம், ஜோதிஷோட அர்த்தம் இருக்குது, இன்னொன்று இருப்பிடம். எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் நைஸ்ரேயசம் தாம, தாமன்றது நபும்சகலிங்கம், அது தாம தாமனி தாமனின் போகும். நைஸ்ரேயசம் சொன்னால் முக்தி, முக்தி சம்பந்தப்பட்டது, அதாவது அதாவது ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்கிறாய் அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ அதுக்கு எப்படி அப்படின்னு கேட்கச்சே அதுக்கு முதலில் வரணும். அதுக்கு அண்மையத்தை பார்க்கச்சே இக, இகனா இப்பொழுது அல்லது இந்த ஜென்மாவிலேயே, யஹான்னு போட்டுண்டர். இந்த எத் சப்தத்துக்கு பெரிய வியாக்கியானம், அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் வந்தவரே முதலாக அப்படின்னு சாவதேசம் சாச்சிருக்கார். இந்த பிரபத்தியை யார் வேணால் பண்ணலாம். அதனால தான் ஹூ சோயவர் அந்த அர்த்தத்தில் யஹான்னு போட்டுண்டார், யார் ஒன்று அர்த்தமாக இருக்குது. எவன் மனசி ஸ்திதே, மனசின் இதெல்லாம் சப்தமி விபக்தி எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் சதி சப்தமின்னு ஒரு பிரயோகம் உண்டு. இப்படி இருக்கும்பொழுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு சதிசப்தமி ரெண்டு விஷயங்களை சேர்த்து சொல்லச்சு. படித்துக்கொண்டே அவன் சாப்பிட்டான் அப்படி சொல்லிச்சு. அந்த படித்துக்கொண்டேன்ற அந்த கிரியாவை வந்து சப்தமி விபக்தியிலே சொல்கிற பழக்கம் உண்டு. அப்படி பார்க்கச்சு மனசு ஸ்திதே, மனசு மனசின்றது அதில் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். சிசேனா நிலையாக இருக்கும்போது, சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணான்னு அர்ஜுனன் கேட்குறான். அப்போ அந்த சாஞ்சல்யம் சற்றே நீங்கி இருக்கும் சமயத்தில் விக்கிரகே குணினி தாது சாமியே, விக்கிரகம்னா சரீரம், விக்கிரகேன்றது அதில் சப்தமி விபக்தி, குணினி அப்படின்னு சொன்னால் அந்த குணங்களோடு கூடியது அல்லது நல்ல குணங்கள் மேலிட்டு இருக்கும்பொழுது, குணி குணின்றது குணத்தை உடையது, குணினி குணின குணினகான்னு போகும். அதில் சப்தமி விபக்தி ஏகவச்சனம் தான் குணினி ஏகவச்சனம். தாத்து சாமியே, தாத்துன்றது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தாத்துக்கள், கபவாத பித்தம் அவைகள்னா ஒரு ஒரு பேலன்ஸில் இருக்கணும். ஒரு பேலன்ஸில் இருந்தால் தான் உடம்பு வந்து சாதாரணமாக இயங்கும். சளி அதிகமாகிட்டுன்னு சொன்னால் அல்லது பித்தம் ஜாஸ்தியாகிட்டுன்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து சரீரமானது நமக்கே தெரியும் ஒரு சீரிய பாதையில் அது செயல்படாது. சதி, இந்த சதி தான் சதி சப்தமி, சத்துன்றது தான் சத்தின்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குச்சு. அகில தேகினம்னு போட்டுட்டார். அகில தேகினம்னு சொன்னால் தேகத்தை உடையவன், தேகி அதாவது ஆத்மாவுக்கு தேகின்னு பெயர், தேகி தேகினோ தேகினா. அப்போ தேகினம்னு சொன்னால் ஆத்மாவை, அகில தேகினம்னு சொன்னால் அனைத்து விஷயங்களுக்கும் மொத்த பிரபஞ்சத்திற்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய உன்னைன்னு தாத்பரியம் அதான் அங்க விஸ்வரூபம்னு போட்டுட்டார். விஸ்வரூபம்னு மொத்த பிரபஞ்சமா ஆகியிருக்கான். எப்படி ஆயிருக்கான்னு சொன்னா அதுக்குள்ள ஆத்மாவா இருந்துட்டு நிறைந்து இருந்து. அது மாதிரி இங்க அகில தேகினம் அஜம் பிறப்பற்றவன் அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு சொல்ற ரீதியில நம்மள மாதிரி பிறப்பு கிடையாது. அவனுடைய பிறப்பெல்லாம் அவனுடைய சங்கல்பத்துக்கு அதிகனம். அஜம்ன்ற பதத்துக்கு சுவாமி தேசிகன் அந்த ரகசிய சிகாமன் நிறைய அர்த்தங்கள் சொல்லியிருக்கார். எப்படின்னு பிறப்பில்லாத துவாம், துவாம்னா உன்னை, விஸ்வசப்தம் துவம் யுவாம் யூயம் துவாம் துவான்னு போகும். துவாம் ஜாத்து சித்து, ஜாத்துனா ஒரு முறை அர்த்தம், அதோட கூட சித்துன்ற ஒரு பார்ட்டிகள் சேர்த்துருக்கார். ஜாத்து சித் அப்படின்னா ஒரு முறை. ஸ்மரேத், ஸ்மரேத்னா இது பொட்டன்ஷியல் மூடு விதிலிங்கது. ஸ்மரத்தின்னு சொன்னால் லட்டலக்காரம். ஸ்மரேத் ஸ்மரேத்தால் ஸ்மரேயுகு, நினைப்பானோ நினைப்பானையாகில். அத அத்தனா பிறகு, அதாத்வகம் ஜிக்யாசா. சூத்திரங்களில் பெரும்பாலும் முதல் பதம் அத்தவா இருக்கும். தீர்கநித்ரா, தீர்கநித்ராவசம், தீர்கநித்ரான்னு மரணத்துக்கு பெயர். தீர்கநித்ராவசம்னு சொன்னால் அந்த மரணத்துக்கு அகப்பட்ட போது அந்த நொடிகளில் தம், தம்னா அந்த யகாவோட தம் அண்மயம், எவன் சொன்னமோனோ இங்கே தம்னா அவனை, தித்திய பக்தி ஏகவச்சனம், அவனை. தயா சந்தையா ஏவ, தயானா அந்த, இது ஸ்ரீலிங்கத்தில் சா தேதாக தாம் தேதாக தயா இதுக்கு போட்டிருக்காருன்னா சந்தையா ஏவன் போட்டுருக்கார். அந்த சந்தின்னு இருக்கணும், அது வந்து இங்கே சந்தா அனுசந்தானம் சொல்கிறோமோனோ அந்த சந்தான்றது இங்கே குறிக்கிறதுனா இந்த பிரபத்தியை குறிக்கிறது. அப்போ தயா ஏவ சந்தையா, தயேவ சந்தையான ஸ்லோகத்தில் இருக்கு. இங்கே தயா சந்தையா ஏவ அந்த பிரபத்தினாலேயே திருத்தியா பக்தி கவச்சனம். ஸ்வயம்னா நீயே, தானே விஹித சம்ஸ்மிருதி, விஹிதனா உண்டாக்குறது. பகவானே அந்த நல்ல ஸ்மிருதியை அந்த சமயத்தில் அந்திம தசையில் உண்டாக்கி நைஸ்ரேயசம் தாம நயசி ஹலு பரமபதத்திற்கு அழைத்து செல்கின்றாய். அந்த ஆதிவாகிகா மூலமாக அழைத்து செல்கின்றார் அழகா இங்கே சாதிக்கிறார். ஒரு அன்பத்தை பார்த்தோம்னா இஹ யஹ மனசி ஸ்திதே விக்கிரகே குணினி தாத்து சாமியே சதி அகில தேகினம் அஜம் ஸ்வாம் ஜாதுச்சித் ஸ்மரேத்து அச தீர்க நித்ராவசம் தம் தயா சந்தையா ஏவ ஸ்வயம் விஹித சம்ஸ்மிருதி நைஸ்ரேயசம் தாம நயசி ஹலு. இகன இவ்வுலகில் அல்லது இந்த ஜென்மாவிலேயே யக எவனொருவன் எவனாகிலும் மனசி ஸ்திதே மனசானது நிலைத்து இருக்கும்போது விக்கிரகே குணினி தாத்து சாமியே சதி உடம்பானது நல்ல குணத்தோடு சத்வ சாத்விகமாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தாத்துக்கள்லாம் ஒரு உரிய நிலையில் இருக்கும்போது அகில தேகினம் அஜம் துவாம் ஜாத்துச்சித்து ஸ்மரேத்து எல்லாவற்றுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய உன்னை பிறப்பில்லாத உன்னை ஒரு முறை நினைத்து பார்ப்பானையாகில் பிரபத்தி செய்வானையாகில் அத தீர்க நித்ராவசம் பிறகுன்னா அவனுக்கு மரணம் எப்போல சம்பவிக்கலாம் அவனுடைய பிரார்த்த கர்மான முடிவில் மரணம் சம்பவிக்க போகிறது. அப்போ தீர்க நித்ராவசம் தம் தீர்க நித்திரைக்கு வசப்பட்டவனான அவனை திருத்தியாபக்தி ஏகவச்சனம் தயா சந்தையா ஏவ தயவ கல் சந்தையான ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அந்த தயாவும் ஏவமும் சேர்ந்து தயைவ இது விருத்தி சந்தி சந்தையான்றது திருத்தியாபக்தி ஏகவச்சனம். அந்த பிரபத்தினாலேயே ஸ்வயம் விகித சம்ஸ்மிருதி உன்னாலேயே அல்லது தானே கொடுக்கப்பட்ட அந்த நினைவு நல்ல நினைவை நல்ல நினைவை ஏற்படுத்தி நைஸ்ரேயசம் தாம நயசு கலு அந்த பரமபதத்திற்கு அழைத்து செல்கிற அழகா சாச்சின்றார். ஸ்மரேத்து அகில தேகினம் ஸ்மரேத் அகில தேகினம் ஆச்சு. அதற்கு பிறகு சம்ஸ்மிருதிர் நயசி சம்ஸ்மிருதி நயசி அந்த இக்காரத்துக்கு பிறகு வரக்கூடிய விசர்க்கம் அடுத்த நகாரம் வந்ததுனால சம்ஸ்மிருதிர் நயசி ஆச்சு தாம நைஸ்ரேயசம் அப்படின்னு இந்த ஆறாவது பத்தியமானது இப்படியாக அமைந்திருக்கிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.